ஆசைகள் செ பிளீனேஸ்கும் நீஞ்சே நீஞ்சே ஏ கிரச்சும் சி நீஞ்சே செரு சாதஸ் கீஸ் தி நோஷி நீஞ்சே நீஞ்சே ஏ கிரச்சும் சி நீஞ்சே பிரிமல் கிரச்சுனும் தோய் பார்க்கா போஸ்த் ஏ Și tu cum e, se întâmplă, vrei, nu vrei. Măi, ce se atingea cu atâta dor, dor. Și nu ne cunoșteam, era atât de ușor. Două suflete. Cum vrei cât timp e dragoste.